உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான். சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிர் கலைய ஆசைதான். ஆசைதான் உன்மேல ஆசைதான், உன்னில் வாழ ஆசைதான், உனக்குள் உறைய ஆசைதான், உலகம் மறக்க ஆசைதான், ஒன்றும் ஒன்றும் ஒன்றாய ஆசைதான். உயிரு கரையா செய்தான் ஆசை.